le soleil nous guidant sur cette route sans fin. Quelle magie nous nous sentons ce matin. On est jeune et on est curieux et libre. Chirakalam katha kirikalam suka parakalam mamma terikalam pudusa palasa idil yaar nee unake sollum inda journey or cup time eduthu sipadichidu once a hold on life konjam rusichidu demachande riding away Bama Chande crazy and brave Friendship நாரக்க விரிக்கும் ஏறுப்ளேனா தோஸ்தோடதா வண்டேட்டடா நாட்புக்கு இது ஹனிமூனா ஓ எங்கள் வழியே Enjoy is a man ஓ இனிமே உலகோ எங்கள் வசமா மனசு எங்கிற டைம் மிஷினில நீ ஏறலா Chandel.